ಶ್ರೀಶೈಲ ವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೂನಂ ಆಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞ ವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಭುವನ ನೇತ್ರತ್ರಯೀಮಯ ಸವನತೇಜಸ್ತ್ರಯೀಮಯ ನಿರವಧಿಸ್ವಾದು ಚಿನ್ಮಯ ನಿಖಿಲ ಶಕ್ತೇ ಜಗನ್ಮಯ ಅಮಿತ ವಿಶ್ವಕ್ರಿಯಾಮಯ ಶಮಿತ ವಿಶ್ವಭಯಾಮಯ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ. ನಾಲಾವದು ಶ್ಲೋಕಂ. ಪೊದುವಾ இந்த ஸ்லோகத்தை எட்டாவது ஸ்லோகமா படிக்கிறது வாசிக்கிறது தான் நடைமுறையில் இருக்கு. ஆனால் பிராச்சீன வியாக்கியானங்களில் இந்த ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனால பிராச்சீன பத்தியில் இருக்கிற கர்மத்தை நாமும் இங்கே அனுசரிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் இவருக்கு சர்வாத்மகத்வம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அது மாத்திரமில்லாத பாஷம் அப்படின்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்துடைய காரியத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி ஆரம்பிக்கிறார். புவன நேத்திர த்ரயீமய. புவன நேத்திரம் அப்படின்னா எல்லா உலகங்களையும், இந்த எல்லா லோகத்துக்கும் கண் போல இருக்கக்கூடிய வேதங்களை உருவமாக கொண்டவரே, அது வேதமயனா இருக்கான். த்ரயீன்னா வேதத்துக்கு பேர். த்ரயீன்னு ஏன் வேதத்துக்கு பேருன்னா ரிக் எஜு சாமம் அப்படின்னு மூணு வேதம் வேதத்தில் இருக்கிறதுனால த்ரயீமய வேதமய அப்படின்னு அர்த்தம். இப்போ உடனே கேள்வி, வேதம் நாலு ஆச்சே, மூணுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னா, அதர்வண வேதம் பூர்த்தியாக விருத்தமயமாக, அதாவது ஒரு ஒரு மீட்டரில் அமைஞ்சு இருக்கிறதுனால அதையும் ரிக்வேதம் அப்படிங்கிற பகுதியிலேயே சேர்த்து அடக்கிடுறதுனால ரிக் எஜு சாமம் அப்படின்னு சொன்னாலே நாலு வேதமும் தான் கணக்கு. மூணு விதத்தில் நாலு வேதமும் அடங்கி இருக்கிறதுனால த்ரயீமய. த்ரயீ அப்படின்னு வேதத்துக்கு ஒரு பேர். த்ரயீமயம், மயம் மயன் மயட்டுன்னு பிரத்யயம். அந்த பிரத்யத்தினால இவர் வேதமயமான ஒரு மூர்த்தி அப்படிங்கிறது தெரியறது. இந்த புவன நேத்திர த்ரயீமயன்றத்துக்கு இன்னொரு பாடமும் இருக்கு, புவன நேதக த்ரயீமய அப்படின்னு. புவன நேதக அப்படின்னா இந்த லோகங்களெல்லாம் நடத்தி லீட் பண்ணக்கூடியவர், லீடர் அப்படின்னு அர்த்தம். நேதா அப்படின்னு எம்பெருமான் பிரியபிராட்டியார் ரெண்டு பேரும் இந்த ஜகத்விய ஜகத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் திருவாழி ஆழ்வார்கிட்ட கொடுத்து நீர் இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவள் விளையாட போயிடுறா. அதை பாஞ்சராத்திர ஆகமங்களில் நிறைய வசனம் இந்த மாதிரி இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி, யஸ்மின் விநியஸ்ய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவராணாம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனம் அனுபவத்யத்யுதாரான் விஹாரன் விஹாரான் அப்படின்னு சொல்லி, யஸ்மின் விநியஸ்ய பாரம், யாரிடத்துல மொத்த பாரத்தையும் ஒப்படைச்சிட்டு இந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் பிராட்டியார் இவா ரெண்டு பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றாளோ அப்பேற்பட்ட ஆழ்வார் புவன நேதாவாக இருக்கார். புவனத்தை லீட் பண்ணிண்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கார் அப்படிங்கிறது இந்த புவன நேதகா அப்படிங்கிற இன்னொரு பாட்டத்துக்கு அர்த்தம். த்ரயீமயன்றது வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு கருத்மான வேதத்துக்கு வேதமயன் த்ரயீமயன்னு சொல்லக்கூடியது போல இவரையும் பாஞ்சராத்திர சம்ஹிதைகளில் வசனம் இவரும் த்ரயீமயர் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அப்போ ரிக்வேதம் அப்படிங்கிறது ஒரு வகை சாக்கைகளுக்கு பேர், ஒரு விதமான சாக்கைகளுக்கு ரிக்குன்னு பேரு. கீதை பாட்டு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சாமம், இந்த ரெண்ட தவிர மீதி இருக்கிறதெல்லாம் யஜுஷ் யஜுர்வேதம் சேஷே யஜுஷ் சப்தா அப்படின்னு பூர்வ மீமாம்சையில இதுக்கு லட்சணம். முன்ன சொன்ன மாதிரி அதர்வண வேதம்ன்றது ரிக்வேதத்திலேயே இருக்கிறதுனால இத திரையி அப்படின்னு சொன்னா இந்த மூணு ரிக்கெஜு சாமம்னு சொல்லக்கூடிய இந்த மூணை நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சவன தேஜஸ்திரயிமய. சவனம் அப்படின்னா யாகத்துக்கு சவனம்னு பேரு. யாகங்கள்ல இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்கே அக்னி, அந்த அக்னிமயமாக இவர் இருக்கார் அப்படின்னு இந்த பதத்துக்கு அர்த்தம். யாகங்கள்ல இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னா மூணு விதமான அக்னி ஒரு யாகத்துல இருக்கு. என்ன மூணு விதம் அப்படின்னா காருகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி அப்படின்னு சொல்லக்கூடியதான மூணு தேஜஸ், மூணு அக்னி, அக்னி திரிதயம். அந்த மயமாகவே தன்மயமாகவே இருக்கார் இந்த சுதர்சனாழ்வார் அப்படின்னு சொல்லி இங்க வியாக்கியானம். பொதுவா யாகம் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யாகம் பண்றச்சே யஜமான், யஜமானன்னு ஒரு சப்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அது பொதுவா யார சொல்லுவாருன்னா எங்க யஜமானர், எங்க பாஸ் பாஸ்ன்னு சொல்றச்சேவோ, எம்டிய சொல்றச்சேவோ, தமிழ்ல யஜமானர்னு ஒரு பதம் இருக்கு, சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம் நம்மெல்லாம். ஆனா யஜமானர்னு யார சொல்லணும் அப்படின்னா, யார் யாகம் பண்றாரோ அவர் தான் அந்த யாகம் பண், யார் இன்னைக்கு ஒருத்தர் யாகம் பண்றாருன்னா அவர் தான் யஜமானர், யாகம் செய்பவன் யஜமானன். அதனால யாகம் பண்றவாழ்தான் யஜமானன்ற சப்தத்தினால சொல்லணுமே தவிர, நமக்கு கம்பெனியில இருக்கக்கூடிய பாஸ் எம்டி அவாளெல்லாம் யஜமானர்னு சொல்றது கூடாது. அப்படி யாகம் பண்ற யஜமானனானவர் கிழக்கு நோக்கி உக்காந்துக்கணும், உக்காந்துட்டு அக்னியில ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்றச்சே அக்னிக்கு, அந்த யஜமானன் எந்த அக்னியில ஹோமம் பண்றாரோ அந்த அக்னிக்கு ஆகவனீயம், ஆகவனீய அக்னி அப்படின்னு பேரு. அதே மாதிரி யஜமானனோட வலது பக்கம் எப்பயுமே அணையாம ஒரு அக்னி இருக்கணும், அந்த அக்னிக்கு தட்சிணாக்னி அப்படின்னு பேரு. வசந்த ரித்துல யாகம் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிற எல்லா த்விஜாலும் அக்னியை ஆதானம், ஆதானம்னா அக்னியை வந்து உண்டாக்கணும், அந்த உண்டாக்குற காரியத்தை பண்ணணும். அந்த உண்டாக்குற காரியம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அரணிக்கட்டையை கடையணும், அதுவும் மந்திரத்தை சொல்லி அந்த அரணியை கடைஞ்சி அந்த நெருப்பை கொண்டு வரணும். இந்த அக்னியை கடையறதுக்கு அக்னி நிர்மதனம்னு பேரு. அந்த அக்னியை தான், எந்த அக்னியை இவ ஆதானம் பண்ணிக்கிறாளோ, இந்த யஜமானன்றவர் யாகம் பண்றவர் எந்த அக்னியை யாகத்துக்காக ஆதானம் பண்ணிக்கிறாரோ அந்த அக்னியை அவர் கடைசி காலம் வரைக்கும், அவர் போன உடனே அந்த அக்னியை வச்சுட்டு தான், எந்த அக்னியை இவர் கடைஞ்சி ஆதானம் பண்ணிட்டாரோ அந்த அக்னியாலேயே தான் அவரை வந்து அவருடைய அந்திம கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். அது வரைக்கும் இந்த அன்னைக்கு கடைஞ்ச அக்னியை பாதுகாத்துட்டே வரணும். இந்த அக்னிசாலையிலிருந்து, இந்த அக்னிசாலையில யாகம் நடக்கிற இடத்துல யஜமான் வலப்புறத்துல இந்த அக்னி, அதாவது தட்சிண அக்னியை வச்சு சித்தமா ஏற்படுத்தி வச்சிருக்கணும். அதே மாதிரி யாகத்துல உபயோகப்படுத்தக்கூடியதான சரு, புரோடாசம், பொரி, அவல், இதெல்லாம் நெருப்புல வந்து சேர்த்து அக்னியில சேர்த்து பக்குவம் பண்ணணும். பக்குவம் பண்ணி எந்த அக்னியில பக்குவம் பண்ணணும்னா, அந்த அக்னிக்கு அன்வாகாரிய பதனம் அப்படின்னு அந்த அக்னிக்கு பேரு. இது யஜமானனோட இடது பக்கம் இருக்கணும், வலது பக்கம் தட்சிணாக்னி, இடது பக்கம் இந்த அக்னி இருக்கணும். ஒவ்வொரு யாகத்திலையும் மூணு அக்னி உண்டு. இப்படி மூணு வகையான இருக்கக்கூடிய அக்னி ஸ்வரூபமா சக்கரத்தாழ்வார் இருக்கார் அப்படிங்கிறது, அது மூவகை, மூவகையான நெருப்பும் சக்கரத்தாழ்வானின் திருமேனியாக வேதங்கள்ல என்ன, பாஞ்சராத்திர ஆகமங்கள் என்ன, இதுல எல்லாத்திலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அததான் சுவாமி தேசிகன் சவன தேஜஸ்திரயீமய அப்படின்னு சாதிக்கிறார். இதை பத்தி விஸ்தாரமா ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதையில, அது மாத்திரம் இல்லாத அகிர்புத்திய சம்ஹிதைகள்லாம் இருக்கு. நிரவதி ஸ்வாது சின்மய, நிரவதி அப்படின்னா எல்லையற்றதான நல்ல விதமான ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் இவர் அப்படின்னு சாதிக்கிறார். சின்மய அப்படின்னு சொல்லியிருக்கார். இவருடைய ஞானமானது எல்லை கடந்ததான ஞானம், இனிமையானதாகவும் இருக்கு. சின்மயமா அறிவே உருவானவராகவும் இவர் இருக்கார்னு தெரிஞ்சின்றோம். ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தத்வஹித புருஷார்த்தங்கள் எல்லாம் தெளிவான நிலை யாருக்கு இருக்கோ அவாதான் ஞானவான். பெருசா 4 டிகிரி 5 டிகிரி படித்தவாள்லாம் ஞானம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எது ஞானம் அப்படின்னா, பகவத் விஷயத்திலையும் ஆத்ம விஷயத்திலையும் தெளிவான ஞானம் யாருக்கு இருக்கோ அவாதான் ஞானவான்கள். இத தேசிகன் ராசித்ரய சாரத்துல சாதிக்கிறச்சே, சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை அப்படின்னு சாதிச்சுட்டார். இந்த கல்விகள்னால நம்ம ஆத்மாவுக்கு என்ன லாபம், நாம திருப்பி பிறவி எடுக்காம இருக்கிறதுக்கு இந்த படிப்புகள்னால என்ன லாபம், ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த கல்விகள்லாம் என்ன அப்படின்னா, சுமையான கல்விகள், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பேர்டன் அப்படின்னு சாதிக்கிறார். இல்லையே நான் வந்து ஒரு 10 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா தொகை இவை, இதெல்லாம் ஒரு கவுண்ட்டுக்கு 10 படிச்சிருக்கேன், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அகடமிக் அகடமிக்னு சில பேர் பெருமையாக சொல்லிப்பா, நான் அகடமிக்கலி அகடமிக்கில் இவர் என்ன படிச்சிருக்கார், ஒன்றும் இல்லையே அப்படின்வா. அப்படி இதெல்லாம் வெறும் தொகை. உண்மையான ஞானம் அப்படின்னா தத்துவ விஷயம் ஹித விஷயம் இந்த ரெண்டு விஷயங்களில் விளக்கமான தேவையான ஞானம், ஆழமான ஞானம் வேணும். அது சுவாமி ஸ்ரீமத் ரசித்திர சாரத்தில் சாதிக்கிறச்ச உபயுக்தேஷு வைஷத்யம் அப்படின்னு சாதிப்பார். எந்த விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும், வேதாந்தம் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன வேதாந்தா சாஸ்திரம்னு சாதிச்சுட்டார். அப்ப நான் வேதாந்தா சாஸ்திரம் அப்படிங்கறதுல இருந்து என்ன தெரியறது, வேதாந்தத்தை காட்டணும் வசதியான சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆழ்வாரை கேட்டா கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு சாதிச்சுட்டார். அப்போ பகவானை பத்தி தெரிஞ்சுக்க கூடியதானவும் ஆத்ம லாபத்துக்காகவும் வாசிக்கக்கூடிய சாஸ்திரமானது வேதாந்தம். ஆத்ம லாபம் அப்படின்னா இந்த ஆத்மா திருப்பி பிறவாமை அடையணும் அப்படின்னா அந்த சாஸ்திரத்தை வாசிச்சு பக்தி பிரபத்தியாதிகளில் இடிந்து பகவான் திருவடிகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுனா உண்மையான ஞானம். அந்த ஞானம் வேணும்னா உபயுக்தேஷு வைஷத்யம், எந்த விஷயம் தெரிஞ்சுக்கோமோ தெரிஞ்சுக்கணுமோ, அதாவது இந்த தத்துவஹித விஷயங்களில் தத்துவஹித புருஷார்த்தங்களில் தெளிவான ஞானம், விசதமான ஞானம் வேணும்னு சாதிச்சார். உபயுக்தேஷு வைஷத்யம், விசதமான நல்ல பரந்து விரிந்ததான ஞானம் வேணும் அப்படின்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்ட ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும்னா, அது இவருடைய அனுகிரகத்தினால ஏற்படுறது, சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தினால இந்த தத்துவஹித ஞானங்கள் ஏற்படும் அப்படின்றது நிரவதி ஸ்வாது சின்மய அப்படின்னு சாதிச்சார். இவரே ஞானானந்தமயமா இருக்காராம். ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் இவருக்கு, இவர் ஞானமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இவர் இருக்கார் அப்படின்னு தெரியறது. அப்போ நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் இவரே அனுகிரகம் பண்றார். ஞானம் மாத்திரமில்லை, எது கேட்டாலும் அனுகிரகம் பண்றார், தர்மத்துக்கு விரோதம் இல்லாதன்னு தெரியறது. அப்போ ஒரு சந்தேகம் வரும், வேதாந்தம் வாசிச்சிருக்கேன், எம்பெருமான் கிட்ட வந்து தத்துவ ஞானத்தையோ பக்தியை தவறையோ பெருமாள் கிட்ட வேற எதையுமே ஒரு பக்தனோ பிரபன்னனோ பிரார்த்திக்க கூடாது அப்படின்னு வசனம் இருக்கு. அப்புறம் எப்படி பிரார்த்திக்கிறது அப்படின்னா, அதுக்கு சுவாமி தேசிகன் ஞாசவம்சத்தில பதில் சாதிக்கிறார். பக்தி ஞானானுவிருத்திம் பரிசரண குணான் சத்சமிருத்திம் ச யுக்தாம் நித்யம் யாசே தனன்யஸ் ததபி பகவத தஸ்யத்வாப்த வர்காத் அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எம்பெருமான் திருவிழிகளில் மாறாத பக்தியையும் தத்துவ ஞானாதிகளில் மேன்மேல விருத்தி வளர்ச்சியையும் கைங்கரியங்களில் பகவத் கைங்கரியங்கள் பாகவத கைங்கரியங்களில் ஈடுபாடு ஒரு ஆஸ்தை மகான்கள் சத்துக்களுடைய நன்மை இத்தனையும் யாச்சிக்கலாம் அப்படின்னு. யார்கிட்ட யாச்சிக்கலாம்னா, எம்பெருமானிடத்திலேயோ எம்பெருமான் பாகவத சிரேஷ்டாளாக இருக்கக்கூடிய மகான்கள்ட்டையோ இதெல்லாம் யாச்சிக்கலாம். அதனால பிரபன்னனோ பக்தனோ சுதர்சனாழ்வார் பகவத் பக்தனாக இருக்கக்கூடியதான பக்த சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய திருவாழியாழ்வார் இடத்துல இதெல்லாம் பிரார்த்தித்து கேட்டு பெறலாம் அப்படிங்கிறதுல ஒரு விருத்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நிகில சக்தே ஜகன்மய, சக்கரத்தாழ்வார்கிட்ட பலவிதமான சக்திகள் உண்டு. எம்பெருமானுக்கு எப்படி பலவிதமான சக்திகள் உண்டோ அதே மாதிரி இவருக்கும் உண்டு. இந்த சக்திகள்னா எட்டு வகை. அவை என்னென்னன்ன, ஜயனி ஜயா மோகினி ஹ்லாதினி அஜிதா மாயா அபராஜிதா சித்திஹி அப்படின்னு. இதெல்லாம் ஆகமங்களில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த சக்திகள் எல்லாம் இவருக்கு எதுக்கு இவ்வளோ சக்தி அப்படின்னா, தம்ம அதாவது சுதர்சனாழ்வார் யார் யாரெல்லாம் அண்டி அவர் திருவடிகளில் யார் யாரெல்லாம் பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு இருக்கக்கூடியதான அனிஷ்டங்களை போக்கிறதுக்கும் இஷ்டங்களை வாரி வித்தரணம் பண்ணுறதுக்காகவும் உபயோகப்படுத்துகிறார். அதனால நிகில சக்தே ஜெகன்மய அமித விஸ்வக்ரியாமய, உலகத்தில் பல பேரை அவாவா கர்மாக்கு தக்கபடி படைக்கிறது, விஸ்வக்ரியை உலகத்தில் இருக்கக்கூடியதான தொழில்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பு தொழில்கள் முதலியவை இவர் உடையவர். பகவான் என்ன பண்ணுவார், இவர் எப்படி பண்ணுவார்னா, பகவான் ஆக்ஞையினால பகவானுடைய கட்டளைக்கு ஏற்றபடி சுதர்சன ஆழ்வார் இந்த லோகத்தெல்லாம் படைக்கிறது முதலான காரியங்களை இவர் பண்றார். சமித விஸ்வக்பயாமய, அந்தந்த சமயத்தில் எம்பெருமான் இந்த சக்கரத்தாழ்வாரை கொண்டு உலகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஏற்படக்கூடிய பயத்தெல்லாம், பயம் மட்டும் இல்லை நோய் முதலிய விஷயங்களெல்லாம் களையிறார். அதுக்கு சாட்சியா கஜேந்திராழ்வான் விருத்தாந்தம், நரகாசுர வதம் மற்றும் பலவிதமான நேரங்களில் இவருடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கலாம். சக்கரத்தாழ்வாரை முன்னிட்டு பகவான் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான பயத்தை போக்கிறார். இல்லை சமித விஸ்வக்பயாமயன்னா, நசிக்கப்பட்டதான விஸ்வக்பயா சம்சாரா, இந்த சம்சாரம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பயம். இந்த சம்சாரமே ஒரு வியாதி மாதிரி, அந்த வியாதியை போக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு சாதிக்கிறார். இதுலேருந்து பெருமாளே லோகத்துக்கு கண் அப்படின்னு வேதம் சொல்றது. வேதங்கள் தான் இந்த லோகத்துக்கு கண்ணு, வேதத்தை வச்சுட்டு தான் பகவானை நாம் புரிஞ்சிக்க முடியும். அப்போ வேத சக்ஷுஸ் அப்படி வேதத்துக்கு சக்ஷுஷா இவர் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. வேத ஸ்வரூபனாவும் லோகத்துக்கு கண் போல சக்கரத்தாழ்வார் இருக்கார்ன்றது, யாகங்களில் இருக்கக்கூடிய மூணு வகையான அக்னி இவர்னு தெரியறது, இவர் சித்ஸ்வரூபன், ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் இவருக்கு உண்டு, அந்த குணம் இருக்கிறதுனால அந்த குணத்தை இவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. சர்வவித சக்தியையும் உடையவர், எட்டு விதமான சக்தி பாஞ்சராத்திராகமாதிகளில் சொல்லியிருக்கக்கூடியதான சக்தி இவருக்கு இருக்கு. அது எதுக்குன்னா ஆசிரித்த சந்திரானத்துக்காகவும் ஆசிரித்த அவளுடைய விரோதிகளை நிரசனம் பண்ணுறதுக்காகவும், அது மாத்திரம் இல்லை விஸ்வக்கிரியை அப்படின்னு சொல்லக்கூடியதான சிருஷ்டி ஸ்திதி இவைகளை இவர் பார்த்துக்கிறார் எம்பெருமான் நியமிச்சதன் பேரில். ஆறாவது பிரபஞ்சத்தில் இருக்கிறவாளுடைய சகல விதமான பயத்தையும் போக்கக்கூடியவர். சம்சார பயம் என்ன, லௌகிகமாக உடம்புல ஏற்படக்கூடியதான ரோகங்கள் என்ன, எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர் இவர். அப்போ ஏற்பட்ட சுதர்சனா, உனக்கு ஜெய ஜெய, நீர் மேலும் மேலும் வெற்றி அடைவீராக அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.